శ్రీమన్నూతనరంగనాథయతిరాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణహరితిరాత్సంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతరసుధాలక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతనవాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశయోగీంద్రహయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శీరొన్నుతూప్పుల్ త్రివేంకడముడయాన్ పారొన్నచ్చున్న పదమొழியுள் ஓரொன்னுதானே அமையாரோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சீரார் தூப்புள் பிள்ளையந்தாரி என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏரார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுயவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. சபாயை நமஹ. தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசமானது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதாக சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்னைக்கு 10வது பாசுரம் அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி குமாரநாயணாச்சாரியார் போன 9வது பாசுரத்தின் மூலமாக வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய துஷ்ட தோஷங்கள் கெட்ட குணங்கள் இவைகள் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால இதெல்லாம் நீங்கும் என்று சாதித்தார். சுவாமி எம்பெருமானாரை ஆச்சாரியனாக ஏற்று நம்மையெல்லாம் வழிநடத்திச் செல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாள்களை யாரெல்லாம் பற்றிக் கொள்கிறோமோ அவர்களுக்கு கெட்ட குணங்களின் வாசனை கூட வரவே வராது என்பதாக 9வது பாசுரத்திலே அனுகிரகித்தார். இப்ப 10வது பாசுரம். இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியனுடைய பக்தி விசேஷமானது சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் மீது நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது எதையெல்லாம் நமக்கு சாதித்துக் கொடுக்கும் என்பதை சுவாமி குமாரநாயணாச்சாரியார் இந்த இடத்திலே தெரிவிக்கின்றார். போன பாசுரத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்கானது விலகும் என்பதை தெரிவித்தார். இப்பொழுது ஆச்சாரியனுடைய பக்தி விசேஷத்தின் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் நல்லதானது நடக்கும் என்பதை அனுகிரகிக்கிறார். அடைபவர்த்தி வினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தரும் இப்பிறவிக் கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையாரப்பாசம் கழற்றி நின்றாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அடைபவர்த்தி வினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தரும் இப்பிறவிக் கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையாரப்பாசம் கழற்றி நின்றாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. இது 10வது பாசுரம். ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைபவர் அவருடைய திருவடி தாமரைகளை எவரொருவர் பற்றிக் கொள்கிறார்களோ பிரபத்தி விசேஷத்தின் மூலமாக அவருடைய திருவடி தாமரைகளை மகாவிஸ்வாசம் பிறந்து எவரொருவர் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் சரமஸ்லோகத்தில் அகம் துவாம் சர்வபாபேபியா மோக்ஷ ஈஷ்யாமி அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்றார். உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றார். சர்வ பாப மோக்ஷணம் என்பது எம்பெருமானுடைய கிருத்தியமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது ஆச்சாரியன் மூலமாகவே நடக்கக்கூடியது. எம்பெருமான் சொல்லியிருக்கலாம், அகம் துவா சர்வபாபேபியா மோக்ஷ ஈஷ்யாமி அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது எம்பெருமானுடைய கிருத்தியமாக காட்டப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆச்சாரியன் இல்லாமல் அது நிறைவேறவே நிறைவேறாது. ஆச்சாரியன் மூலமாகத்தான் அது நிறைவேறணும். ஏற்கனவே கூட நான் அடியன் விஞ்ஞாபிச்சிருக்கேன், 8வது பாசுரத்திலேயோ 9வது பாசுரத்திலேயோ மகாபலியினுடைய சரித்திரத்தை. ஆச்சாரியன் மூலமாக சென்று சரணாகதி செய்து கொண்டால் மட்டும்தான் எம்பெருமான் நம்முடைய பாபங்களை போக்கடிப்பான். ஆச்சாரிய வத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத், இப்படியெல்லாம் சுவாமி தேசிகனே காண்பித்திருக்கிறார். ஆகையினால எம்பெருமானுடைய கிருத்தியமாக இருந்தாலும் கூட முதலகவி ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையோ, பண்டைவல் வினை பாற்றி அருளினான் என்றே காண்பிக்கிறார். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவிருத்தி செய்து நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிக்க செய்யக்கூடிய ஒரு காரியமானது ஆச்சாரியனால் மட்டுமே பண்ணப்படுகிறது, மற்றவர்களால் இல்லை. அப்போ எம்பெருமானுக்கு எப்படி நம்முடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய சக்தியானது ஸ்வதசித்தமோ, அதுபோல ஆச்சாரியனுக்கும் ஸ்வதசித்தமாக விளங்கக்கூடியதுதான் என்பதை ஆரம்பத்திலே காண்பிக்கிறார். அடைபவர் தீவினை மாற்றி என்று அருள் தரும் தூப்புலையா. இப்போ ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் நமக்கு இருந்தால் பாகவதபச்சாரம் பகவதபச்சாரம் இத்தியாதிகளில் நம்முடைய புத்தியானது போகவே போகாது. யாரிடத்திலையும் அபச்சாரப்படமாட்டோம் அவ்வளவு சீக்கிரமாக. ஏன்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமா இருக்கு. அப்போ அவருடைய நிஷ்பத்யூகான்ய சம்சயாத் சம்சியாத் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்தால் எப்படி பகவத் பாகவத அபச்சாரங்களில் நமக்கு திருஷ்டியானது போகாது அப்படின்னு நாம சொல்றோமோ, அதுபோல அதை காட்டிலும் மேன்மையாக ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் நமக்கு பகவத் பாகவத அபச்சாரங்களில் நமக்கு போகவே போகாது. அப்போ தூப்புல் ஐயா, இதில் தகப்பனாராயிட்டபடியினால ஐயான்ற சப்தத்துக்கு தாத்தகா அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. தாத்தகா அப்படின்னா பிதா அப்படின்னு அர்த்தம். இப்போ பிதாவாக இருந்தாலும் கூட சர்வ ஜனங்களுக்கும் சுகுருத்தை விளைவிக்கக்கூடியவராக இருக்கின்றபடியினால இந்த இடத்துல தூப்புல் ஐயா அப்படின்னு காண்பிக்கின்றார். சுவாமி தேசிகன் குமாரநாயணாச்சாருக்கு மட்டும் ஆச்சாரியன் இல்லை, அண்ட சராச்சரங்களுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். அதனாலதான் தூப்புல் ஐயா என்பதாக இங்க காட்டி அருளினார். இடர் தரும் இப்பிறவி கடல் தன்னில் முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில்வண்ணனே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார் இல்லையா. சுபகிரு சுபமாப்னோதி பாபகிரு பாபமாப்னுதே அப்படின்னு ராமாயணத்தில் வந்திருக்கு. வேற வழியே கிடையாது நமக்கு. இடர் தரும் இப்பிறவிக்கடல் எனக்கு அதிகமான துன்பத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கு. ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ இல்லையா, வேதம் 100 பிராயம் 100 சொல்லி இனி பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னு சாதிக்கிறாரோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த கொடுமைகளை நம்மால அனுபவிக்கவே முடியல. நிமஜ்ஜனோனந்த பவார்ன வாந்தகான்னு அளவந்தார் சாதிக்கிறார். அப்படி அளவந்தார் தெரிவித்தா போல மூழ்கடிக்கப்பட்டவனா இருக்கேன், எதுல சம்சார சாகரத்துல மூழ்கடிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். அப்ப சம்சார சாகரத்துல மூழ்கடிக்கப்பட்டவனாக இருக்கின்றபடியினால பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவனாக நான் இருக்கேன். அப்போ பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய என்னை, அமிழ்ந்த என்னை, இப்படி இருக்கக்கூடிய என்னை எப்படி மாற்றுகிறார் அப்படின்னார், அது எப்படி கொண்டு போறார் அப்படின்னா, இப்பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை கடையரப்பாசம் கழற்றி நின்றாளினை காணும் வண்ணம். அதுவும் வேற கதி இல்லை, கதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்போ ஆவாரார் துணையன்று அப்படின்னு சொன்னா போல, யார் எனக்கு துணையாக வருவார் அப்படின்னு நான் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில கடையரப்பாசம் கழற்றி இருக்கக்கூடியதிலேயே சிறந்ததொரு புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தால், லோகத்தில் எல்லாமே அபுருஷார்த்தங்களாக என்னுடைய கண்களிலே படுகின்றன. தர்மார்த்த காம மோட்சம் புருஷார்த்தங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல உயர்ந்ததொரு புருஷார்த்தமாக நான் பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகள். அப்போ அந்த திருவடி தாமரைகள் மேல எனக்கு அசஞ்சலமான ஒரு பக்தியை தேவரீரே அளித்திருக்கிறீர். அப்போ ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு பக்தி ஏற்பட்டிருக்கு. அந்த பக்தியின் மூலமாக நான் ஒரு உபாயத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். சிறந்ததொரு புருஷார்த்தம், சிறந்ததொரு பக்தி, சிறந்ததொரு வஸ்து, சிறந்ததொரு உபாயம், இப்படி எல்லாமே சிறப்பிக்குமாறு செய்தவர் தேவரீரே அப்படின்னு ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல கடையற பாசம் கழற்றி அப்படின்னு காணும் வண்ணம். அப்போ எல்லாத்தையும் போக்கடித்து எனக்கு இருக்கக்கூடிய, எப்படி மதுரகவி ஆழ்வார் பண்டை வல்வினை பாற்றி அருளினான்னு சொன்னாரோ, அதுபோல அனைத்தையும் போக்கடித்தார். என்னுடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து நல்ல குணங்களை மட்டுமே காண்பித்தார். எப்படி ஸ்ரீசப்தத்துக்கு நம்முடைய தோஷங்களை போக்கடிப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றோமோ, அந்த மாதிரி ஆச்சாரியன் நம்முடைய தோஷங்களை போக்கடிக்கக்கூடியவராக இருக்கார். நின்றாளினை காணும் வண்ணம், வேற ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி எனக்கு வேற எதுவுமே தெரியல. துரோணர் கேட்டாரா அர்ஜுனரை பார்த்து, எது தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, மரம் தெரிகிறதா இல்ல, பெரியவா சொல்லுவா, மரம் தெரிகிறதா இல்ல, கிளை தெரிகிறதா இல்ல, இலை தெரிகிறதா இல்ல, பக்ஷி தெரிகிறதா இல்ல, பக்ஷியினுடைய கண்ணு தெரிகிறதா, ஆமாம் தெரிகிறது. அப்போ திருஷ்டி எங்க இருக்கு, நேரடியாக இலக்கை நோக்கி இருக்கிறது. அப்போ அடியனுடைய திருஷ்டி எங்க இருக்கு, இலக்கை நோக்கி. எது என்னுடைய இலக்கு, ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் என்னுடைய இலக்கு. அப்போ நின் தாளினை காணும் வண்ணம், வேற எந்த இடத்துக்கு நான் போகல. உடையவன் யாருனா என்னை உடையவன். உடையவனுக்கு காரியம் எது அப்படின்னா, உடமையை ரட்சிப்பது என்பது அவருடைய காரியம். அப்போ உடையவன், உடையவனே அருளாய் அப்படின்னா, உடையவனே அப்படின்னா என்னை ரட்சிக்கும்படி பொறுப்பை உடையவனே. அப்ப நான் ஏதோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ஒரு முழு பொருளாக மாற்றுவது தேவரீருடைய கடமை இல்லையா. அதனால்தான் புவியில் என்னை பொருளாக்கி அப்படின்னு திருவரங்கத் தமுதனார். அதுபோல உடையவனே அருளாய், உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. யாரெல்லாம் இதை உணர்ந்து ஆச்சாரியன் திருவடியை பற்றி கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கற்பக விருட்சம் போன்று இருக்கக்கூடிய ஆச்சாரியன் இடத்திலே அவருடைய நிழலிலே வாழ்ந்து புனிதனாக இருப்போம் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் குமாரநாயன் ஆச்சாரியார். இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம், அடுத்த உபன்யாசத்துல சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.